ద్విరద శిఖరి సీమ్నా సద్మవాన్ పద్మయోనేహే తురగ సవన వేద్యాం శ్యామళో హవ్యవాహః కలశ జలధి కన్యా వల్లరీ కల్పశాఖీ కలయతు కుశలం నః కోపి కారుణ్య రాశిః. శ్రీ వరదరాజ పంచాశత్ మొదల్ పద్యం. இந்த பத்தியத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டா, முதல்ல காஞ்சிபுரத்துல ஒரு காருண்ய ராசி குடிகொண்டிருக்கு. அப்படிப்பட்ட காருண்ய ராசியானது ஒரு கருணை குவியல் அல்லது கருணை கடல் நமக்கு க்ஷேமத்தை அருள வேண்டும்னு முதல் பத்தியத்துல பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன் வரதராஜனிடம். எப்படி காஞ்சிபுரத்திற்கு வரதராஜன் எழுந்துள்ளினார்னு ஒரு சின்ன அந்த இதிகாசத்தை வர்ணிக்கிறார். முன்ன ஒரு வாட்டி பிரமன் அதாவது பிரம்மா காஞ்சிபுரத்தில் அஸ்வமேத யாகம் பண்ணினார். யாகம்ன்றது ஒரு தேவதையை உத்தேசித்து பண்ணக்கூடிய ஒரு காரியம், வைதிக காரியம். அப்ப அந்த யாகத்துக்கு ஒரு ஒரு யாகத்துக்கும் நியமம் உண்டு, என்னென்ன ஹவிஸ் கொடுக்கணும்னு. அந்த ஹவிஸை வந்து அக்னி பகவான் வந்து அந்தந்த தேவதைக்கு கொண்டு சேர்ப்பதா ஐதிஹ்யம். அதனால்தான் அக்னி பகவானுக்கு ஹவ்ய வாகஹன்னு பெயர். ஹவ்யம்னா அந்த யாகத்தில் சேர்க்கப்படும் ஹவிஸ், வாகஹன்னு சொன்னா கேரியர், அதை கொண்டு செல்பவர். அப்ப ஹவ்ய வாகஹன்னு சொன்னா அக்னி பகவான். இத்தர தேவதைகளுக்கு அக்னி பகவான் கொண்டு கொடுக்கிறார். இங்க என்ன ஆறுதுன்னு கேட்டா, யாகத்தை பண்றவர் பிரம்மா, பிரம்மா வந்து எம்பெருமானுக்கு புத்திரஸ்தானம், அப்ப மிகவும் வேண்டியவர், ரொம்ப க்ளோஸ்னு வச்சுக்கலாம். பெரியவாலாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா, தமக்கு ரொம்ப வேண்டியவாத்துக்கு தானே உருவா, கொஞ்சம் தள்ளி இருக்கிறவாத்துக்கு யாராவது மெசஞ்சர் அனுப்புவா. இப்ப பிரம்மா தனக்கு புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால எம்பெருமான் தானே எழுந்தருளி அந்த ஹவிஸை ஸ்வீகரிச்சுண்டான் அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப தானே வந்தான்னு சொன்னா அக்னியா வந்தான்னு அர்த்தம். இப்ப இவனும் அக்னி, அந்த சாமானிய அக்னியும் இருக்கு, எப்படி நம்ம இவர்களுக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா, ஷாமலோ ஹவ்யவாகன்னு சாதிச்சிருக்கார். ஷாமலகன்னு சொன்னா கருமை நிறம், கருமை நிறத்தில் உள்ள ஒரு அக்னி அப்படின்னு அர்த்தமாருது. அது எம்பெருமானுக்கு அந்த பதத்தை குறிப்பிடும்படியா போட்டிருக்கார். எங்கன்னு கேட்டா, அதற்குண்டான சப்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார் காஞ்சிபுரத்துல. அந்த அஸ்திகிரியில எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் ஒரு காருண்ய ராசியாக. தனியா இருக்கானு கேட்டா, தனியா எழுந்தருளவில்லை. வல்லரி கல்பசாக்கி, ஒரு கொடி ஒரு மரம் மீது படர்ந்துள்ளது போல, கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி, பிராட்டிக்கு விசேஷம் அது. இவன் ஒரு கல்பக விரட்சமா எழுந்தருளியிருக்கிறான், அவன் மீது அவள் ஒரு கல்பக கொடி, அது மாதிரி அவள் இவன் மீது படர்ந்திருக்கான். ஆக மொத்தம் ரெண்டு பேரும் அந்த தெய்வத்தம் தம்பதி, ஆத்திய முதல் முதல் இருக்கக்கூடிய அந்த தம்பதி காஞ்சிபுரத்தில் இருந்து நமக்கு குசலத்தை செய்ய வேண்டும் தாத்பரியமா இருக்கு. இதுதான் அந்த பத்தியத்தினுடைய மிக சுருக்கமான அர்த்தம். இத எவ்வளவுனா சொல்லலாம் அதை பத்தி, பட் இதுதான் மிக சுருக்கமான ஒரு அர்த்தமா இருக்கு. இப்ப பதங்கள் பிரதிபதார்த்தத்தை கொண்டு அன்வயத்தையும் பார்த்து இன்னும் ஒரு தடவை அனுபவிக்கலாம். கலையத்துன்றதுதான் இங்க கிரியாபதம், வினைச்சொல். கலையத்துன்னு சொன்னா அருள வேண்டும், லோட் லகாரம் பிரதம புருஷா ஏகவச்சனம், கொடுக்க வேண்டும் அருள வேண்டும். எதைன்னு கேட்ட குஷலம், குஷலம்னு சொன்ன க்ஷேமம். இந்த இடத்துல க்ஷேமம்னு சொல்லச்சு ஐஹிக சுகத்தை சொல்லல, மோக்ஷம் அப்படின்னு நிர்வாகம் பண்ற, மோக்ஷம் தான் நமக்கு பரமக்ஷேமம். அந்த மோக்ஷத்தை கொடுக்க வேண்டும் யாருக்கு? நக, நகன அஸ்மாக்கம் நக, அஸ்மத் சப்தம்னு பேர். அதுக்கு அகம் ஆவாம் வயம்னு போகும். அதனுடைய ஷஷ்டி விபக்தி பகுவச்சரம் தான் வந்து அஸ்மாக்கம் நக. இரண்டாவது விபக்திக்கும் அஸ்மான் நகன்னு உண்டு. வெறும் நகன்னு இருந்தா அந்த கான்டெக்ட பொறுத்து நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். சில இடங்கள்ல நகன்றது நம்மை, நக பாத்து அப்படி இருந்தா நம்மை காக்கட்டும்னு அர்த்தமாகும். இங்க நக கலையத்துன்னு சொல்லச்சு நமக்கு கொடுக்க வேண்டும்னு இங்க தாத்பரியம். இது ஷஷ்டி விபக்தி. யாருன்னு கேட்டா காருண்ய ராசிகி. இப்ப மோக்ஷத்துக்கு எம்பெருமான் தான் உபாயம், அவன்தான் சாதனம். அப்ப அப்படி இருக்கிறதுக்கு முக்கியமான குணம் கருணை. அதனாலேயே எங்க காருண்ய ராசிகின்னு குறிப்பிட்டிருக்கார் ரொம்ப விசேஷமா. அப்ப காருண்ய ராசிகின்னு சொன்னார், கருணையினுடைய ஒரு குவியல் அல்லது கருணையே வடிவான எம்பெருமான் பேரருளாளன் அவனுக்கு பெயர். கோபி காருண்ய ராசிகின்னு அழகா சாதிச்சிருக்கார். ராசிகின்றது புல்லிங்க சப்தம், அதனால கோபி காருண்ய ராசிகி. இந்த கோபி சப்தத்தை நிறைய இடத்துல நம்ம சுவாமி பயன்படுத்தி இருக்கிறத பார்த்திருக்கோம். விலட்சணமான அர்த்தம், விலட்சணமான அந்த கருணையே வடிவாகி உள்ள அந்த எம்பெருமான் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தாத்பரியமாறுது. அவன் எப்படிப்பட்டவன் சொல்றதான் மிச்ச பதங்களுடைய வேலை. அவ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார், த்விரத ஷிகரி சீம்னா. த்விரதம்னு யானைக்கு பெயர், ஷிகரின்னு சொன்னா மலை, ஷிகரம்னா சிகரம், தமிழ்ல சொல்லணும்னா உச்சி. அந்த உச்சியை அந்த சிகரத்தை உடையது ஷிகரி, அது மலையை போய் சேர்றது. அப்ப த்விரத ஷிகரி அப்படின்னு சொல்லச்சு அந்த அத்தி கிரி. சீம்னா சீமன் சப்தம், அது அது சீலிங்க சப்தம். சீமானா பொதுவா எல்லை, சீம்னான்னு சொல்லிச்சு இது இது அதனுடைய திருத்தியா விபக்தி. அப்ப ஹஸ்திகிரி எனப்படக்கூடிய மலையின் மேற்பகுதியாலேன்னு இங்க திருத்தியால சாதிச்சிருக்கார். சத்மவான், சத்மவான்றது சத்மன்னு சொன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஒன்று வீடு இன்னொன்று கோயில். இங்க ரெண்டுமே பொருந்தது. எம்பெருமான் இந்த இடத்த தனக்கு வீடா எடுத்துருக்கான், அது நமக்கு கோயிலாச்சு. சத்மவான், இந்த வான்றது ஒரு பிரத்தியம், வத்து வத்துனா உடைய. இந்த இடத்துல த்விரத ஷிகரி சீம்னா சத்மவான்றது என்ன ஒரு சின்ன விஷயம், இது விசேஷம்னு கேட்டா திருத்தியா விபக்தியை பயன்படுத்தி இருக்கார், அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அதனால இங்க த்விரத ஷிகரி சீம்னா சத்மவான் அமைஞ்சிருக்கு. நம்ம அந்த டீடைல்ஸ்க்குள்ள போக வேண்டாம். அந்த சீம்னா வரதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அந்த காரண பிரகாரம் அவர் அதை திருத்தியால சாதிச்சிருக்கார். இல்லாட்டி அதில்னு வந்திருக்கணும், இங்க திருத்தியா சாதிச்சிருக்கார். பத்ம யோனேகே, பத்ம யோனிகின்னு சொன்னா அது பிரம்மாவை குறிக்கிறது. பத்மம் சொன்னா தாமரை, யோனிகின பிறப்பு, அந்த தாமரையில் பிறந்தவன் அல்லது தாமரையை பிறப்பிடமாக உடையவன் வச்சுக்கலாம், அது பிரம்மாவுக்கு போறது. பத்ம யோனிகின்ற சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி ஏக வசனம் தான் பத்ம யோனேகே, அதாவது பிரம்மாவினுடைய அப்படின்னு தாத்பரியமாறுது. பிரம்மாவினுடைய துரக சவன வேத்யாம், துரகன்னு சொன்னா துரங்க அஸ்வகன் அர்த்தம், குதிரை. சவனன்னு சொன்ன யாகம். அப்ப துரக சவனன் சொன்னா அஸ்வமேத யாகம் அர்த்தமாச்சு. வேதி வேத்யாம்ன்றது வேதின்ற சப்தத்தினுடைய சப்தமி விபக்தி ஏகவச்சனம். வேத்யாம்னு சொன்னா வேதியில், வேதினா அந்த யாகசாலை, அதனுடைய சப்தமி விபக்தினால யாகசாலையில். அந்த அஸ்வமேத யாகம் செய்யப்பட்ட யாகசாலையில், யாக வேதியில் ஷாமலக ஹவ்யவாகா, ஷாமலகன்னு சொன்னா அந்த கருமை நிறம், கருப்பாக இருக்கக்கூடிய ஹவ்யவாகன்னு சொன்னா அக்னியாய் தோன்றி அவன் அர்த்தம். அவன் யார், கலச ஜலதி கன்யா வல்லரி. கலச ஜலதின்னு சொன்னா பார்க்கடல், ஜலதினா ஓஷியன், கலச ஜலதின்னு சொன்னா பார்க்கடல். கன்யான்னு சொன்னா கன்னிகை, அது தாயார குறிக்கிறது. அவள் யாருன்னு கேட்டா அவள் ஒரு வல்லரியா இருக்கா, வல்லரின கொடி, பிராட்டியாகிய கொடி, அந்த கொடியோடு கூடிய கல்பசாக்கி, கல்பன்னு சொன்னா அந்த கல்பக விருட்சம் வரதும் நினைத்ததை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்து. ஷாக்கான கிளை, ஷாக்கினா கிளையை உடையது. இப்ப கல்ப ஷாக்கின்னு சொல்லச்சு, ஷாக்கின்றது இங்க மரம், கல்ப விருட்சம் அர்த்தமாச்சு. கல்பக கல்ப எல்லாம் ஒரே அர்த்தத்தை கொடுக்கறது. அப்ப அந்த வல்லரியோடு கூடிய கல்ப ஷாக்கி அந்த கற்பக மரம்னு தாத்பரியம் மாறுது. ஸ்ரீசுத்தியில சாதிக்குச்சு கூட ஆவிர்பாவ கலச ஜலதா வத்வரேன் சதிச்சார், கலச ஜலதவ் நாங்க பிரிக்கணும் பிரிச்சா, அங்கேயும் கலச ஜலதி பதத்தை பயன்படுத்தியிருக்கார், அது பார்க்கடல். இப்படிப்பட்ட கோபி காருண்ய ராசிகி, கருணையே வடிவான எம்பெருமான் நமக்கு க்ஷேமத்தை அருள வேண்டும் தாத்பரியமாறுது. ஒரு தடவை அன்வயத்தை பார்த்தோம்னா, த்விரத ஷிகரி சீம்னா சத்மவான் பத்மயோனேகே துரக சவன வேத்யாம் ஷாமலஹா ஹவ்யவாஹ கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி கோபி காருண்ய ராசிஹி நஹ குஷலம் கலயது. த்விரத ஷிகரி சீம்னா, த்விரதன் சொன்னா யானை ஹஸ்தி, ஷிகரின்னு சொன்னா அது மலை கிரி, ஹஸ்திகிரி தான் அத்திகிரி. அந்த மலையினுடைய சீம்னான்னு சொன்னா மேற்பகுதியால் அப்படின்னு அர்த்தமாறுது. அதனால் சத்மவான் அப்படின்னா அந்த இடத்தை உறைவிடமாக உடையவன், கோயிலாக உடையவன் அல்லது இருப்பிடமாக உடையவன். பத்மயோனேகே துரக சவன வேத்யாம். பத்மயோனிகின்னு பிரம்மாவுக்கு பெயர். பத்மயோனேகேன்னு அவனுடைய ஆறாம் வேற்றுமை ஏகவச்சனம். துரக சவன வேத்யாம்னு சொன்னா அந்த அஸ்வமேத யாகம் பண்ணப்பட்ட வேதி யாகசாலையில் அப்படின்னு அர்த்தம். ஷியாமலக அவ்யவாக, ஷியாமலக அவ்யவாகன்னு சொன்னா கருமை நிறம் கொண்ட ஒரு அக்னி, அதாவது எம்பெருமான். அவன் யாருன்னு கேட்டா கலஷ ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி, திருப்பார் கடலில் அவதரித்த அந்த பிராட்டி. பிராட்டியே இங்க ஒரு கொடியா இருக்கலாம். அந்த கொடி பிராட்டி என்கிற கொடியோடு கூடிய ஒரு கற்பக விருட்சம் போன்றவனாய். எம்பெருமானுக்கே சுவாபாவிகமா கருணை உண்டு, பிராட்டியை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன ஆகும் கேட்டா அங்க ஒரு கருணை கடலா எம்பெருமான் அங்க வீற்றிருக்கிறான் அல்லது காட்சியளிக்கிறான். அதான் காருண்ய ராசிகின்னு பதம் போட்டுட்டார். கோபி காருண்ய ராசின்னு சொல்லிச்சு, விலட்சணமான ஒரு கருணை கடல் அல்லது கருணையே திரண்ட வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பேரொருளாளன். நகான நமக்கு அஸ்மாக்கம் நகா, குஷலன்ன க்ஷேமத்தை களையத்துன்னு சொன்னா அருள வேண்டும், கொடுக்க வேண்டும்னு ஒரு பிரார்த்தனையோடு இந்த வரதராஜ பஞ்சாசத்தை சுவாமி ஆரம்பிக்கிறார். இதுதான் முதல் பத்தியத்தினுடைய அர்த்தம்.